اصلا بيقولوا بدورة معنى الصلت، انا بقول بدورة معنى الصلت، بيقولوا بدورة معنى ايمان بين دورنا تاري يكتب داكر يزي بيدا امتا دار اليوم كمزتا امتغار بي كسمي لكالي دوشا امبرج الهوغا وانتام سمجي لكونا جاتا امسمي داتا يكتا ام سرجن بخمان يام سيسيم وينكرا الدو شيئا وجنسيم شيني واسط فميلين கண்ணகிடையனையை எமக்கு காட்டும் வைப்பு கடுவினையும் கடியும் வைப்பு தென்னமது வீடென்ன தகிடம் வைப்பு சிறந்த பெருந்து தீர்த்தங்கள் சிறந்த வைப்பு புண்ணியத்தின் புகழிதன புகழும் வைப்பு பொன்னுரையில் போகவெல்லாம் புழக்கம் வைப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு வேங்கட வெப்பன விளங்கும் வெறுப்பு ஸ்ரீனிவாச கிருபியினால தயாதேவனுடைய தயா சதகம் 48 சொன்ன ரகுநாதன் 48 ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுறது. தயாதேவி பல பல உபகாரம் பண்றால் பெருமாளுடைய குணங்கள்ல தயாதேவி பாத்சல்யம் சௌசல்யம் இப்படி பல குணங்கள்ல தயை கருணை ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி தான் தேசிகன் தயாதேவி சாதி வருகிறார். 48 ஸ்லோகம் அதுதான் உபகாரம் பண்றார். ஓகே எஸ் அக்ரீடு இப்படி அர்த்தம். அப்படி பண்றான் பகவான் சீனிவாசன். அப்படி சீனிவாசனுடைய மலைக்கே போக முடியுமா? தெய்வாத் பிராப்தி, ஒரு சூரியன் இருந்தால்தான் அந்த மலைக்கு போக முடியும். கோயிலாம் திருமலைக்கு நினைப்போம், போக முடியாது போயிடும். திடீர்னு போகவே என்னன்னே இருக்காது, யாரோ ஒரு ஆசையும் போடுவான். அதுக்கு இந்த மலைக்கு போறதுக்கு ஒரு சூரியன் வேணும். அந்த மலையை பத்தி மலையே திருவிடம்பாய் அப்படின்னும் சென்று சேர் திருவேங்கடமாவளையின் ஆழ்வாருடைய பாசனம் ரிக்வேதமே கொண்டாடு. இந்த மலையை அராலிகானை விக்கட்டே விருங்கச்சதுதான் வேணு. எப்படியாவது இந்த மலைக்கு போறது ரிக்வேதம், போக முடியுமா? எத்தனையோ பேர் போறாளேன்னு ஒவ்வொருத்தர் காலமா போறா. ஒருத்தன் வியாபாரம் பண்ண போறான், ஒரு மரம் வெட்ட போறான், ஒரு பழக்கிறதுக்கு போறான், ஒரு பிச்சை எடுக்க போறான், பெருமாள் தேவி நான் போறா. எத்தனையோ காரணங்கள். அவளால கூட சூரியன் தான் போக முடியும். பிச்சைகளுக்கு வேற எங்கேயா போயிடுவாங்க? திருவடி வாரத்தில் மலை திருமலை வாரத்தில் போய் பிச்சைகளும் அது சூரியன் போகணும். தெய்வாத் பிராப்தி விஷகிரி தட்டம் யாதிச்சிக சுகத்தம் வேணும். யாதிச்சிருந்தான் அங்கே போக முடியும். அதே மாதிரி லட்சுமிநாத இசை அழகில்லேன் இறையும் என்று அப்படி சொல்றாங்க. புருஷம் பெருமாளி கிருபி இருந்தாலும் அங்க போக முடியும். தெய்வத்தே விழுகிறி தரம் மலைக்கு போறது, மலையடி வார்த்தையா போறது கூட சூழ்நிலை வேணும். அது எதுவானாலும் சரி, தேகினி தொன் இது அதாவது போதி காலத்தினாலும் நீயேதான் கொடுக்குறேன். நம்ம நினைச்சாலும் போக முடியாது. பெருமாள் வைகுண்டத்துக்கு கைங்கிறது எது கொடுக்குறான்? நம்ம காரணம் இருக்கா? அவன் காரணம் இருக்கான். நம்மகிட்ட கைங்கறி வாங்கிக்கிறானே. அதனால எங்கேயோ கேரளத்துல பிறந்த அவதரித்த குலசேகர ஆழ்வார் ஒரு 10 பாகம் திருவேங்கடவனை பத்தி, வேங்கடத்திற்கோ நேரி வாழும் குறுகாய் பிறப்பே. ஒரு ஏரியில ஒரு குறுகுன்ற ஒரு பட்சியா பிறந்தா போதுமே. திருவேங்கடமலையில ஒவ்வொரு பாகத்துல மீனாய் பிறக்கும் விதிவுடைய ஒரு ஜனையில மீன அப்படி இருந்தாலும் போரும். திருமலையில போருமே அந்த பாக்கியம். பொன் வெட்டில் வெடித்து பெருமாளுக்கு அக்கிபாத்தியான ஒரு அர்ச்சகராக இருந்து பாக்கியம் பார்த்தா இன்னும் விசேஷமாச்சேன். செண்பகமாக நிற்கும் செண்பகம் மரமாக நிற்கக்கூடிய பாக்கியத்தவரை போறோம். கம்பகமாக நிற்கும் கம்பம் மாதிரி எங்கேயா இருந்தவரை போறோம். திருமலையில போருமே. பொற்கோடாம் அருந்தவத்தன் ரொம்ப பாக்கியம் பண்ணா அந்த கோடு இருக்க அது பாசப்படி மாதிரி ஒரு கோடு அதை தாண்டிதான் எல்லாரும் போவா. பக்தாவுடைய திருவடியெல்லாம் முழு மொழியும் அது போதுமே என்றார். பொற்கோடாம் அதனாலே காணாரா காட்டு அது மாதிரி எங்கேயோ மலையில பெருகினாலும் போதும், நெய்காய் கிழக்கும் உங்களுடைய பிரதேசத்தை எங்கேயா எழுதும் அதான் தவா எனக்கு அப்படின்னு தான் போடுவேன். படிகாய் கிளம்பி அங்கிருந்து படியா இருந்து ஜனங்கள்லாம் என் பக்தர்லாம் மேல ஏறி போட்டோம். அப்படியே போனா படி ஒரு திருவடி வரைக்கும் போகும் அந்த படி. அப்ப உன்னை பார்த்துட்டே இருப்பனே அது என்ன பாக்கியம் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், பொதுமலை மேல் என்னவா போகணும் அது எதுவா இருந்து போதும் அப்படின்னு தெய்வா பிராப்தி அது சுகம் போயிடமே. அதனால ஆண்டாள் பாடுறா வேங்கடலுக்கு எண்ணெய் விதி திருந்த அவர்கள் தனியல்ல அவர் எங்கனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிறார். மனசுல ஏற்கனவே திருவேங்கடவன் அழகானவன் மனசு ஓடுறது இவனா சூடி கொடுத்த அந்த மாலையை ரங்கநாதன் ஏத்துட்டு படினாலே அவனை கல்யாணம் பண்ணிட்டான். இது தெரியும் எல்லாம் பரியாசம் பண்றான். யாரும் ஆண்டான் தெற்க அவளுக்கு பெண்ணாளன் பேணுமோ பேரும் மறங்குமே எப்படி வாயால் சொல்றது. ஊர் பேர் ரெண்டும் அவன் பேர் தான், பேர் என்னன்னா ரங்கநாதன். ஊரும் ரங்கம் பேரும் ரங்கம் அவன் தான் ரகசியமா சொல்றான். எங்கேவாக அவனையே போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கோதாசத்துல பரியாசமா இந்த விருந்தன் ரங்கநாதன் பார்த்துருக்கான். அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியே நாகேஷா பாம்புல பார்த்துருக்கான். பாம்பு சாதாரண பாம்புனாலே பயந்து ஓடுறோம். அவன் பெரிய பாம்புல பார்த்துருக்கான். எப்படி அவன் கிட்ட போவனி பக்ஷிதாக என்ன கார்ல ஆட்சி போவான் என்ன மாதிரி வண்டின்னு வேறுவிடன வாகனம் நீ ஜாக்கிரதையா உள்ளாத போவியா அவன் அதுதான் எழுதி போவான். அவர்தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க அவன் கண்டபடி சுயம்பரமாவும் கண்டபடி பதியா இருப்பான். எப்படி உனக்கு சுயம்பரம் எப்படிப்பட்டவன் ரொம்ப நாள் இருக்கான் கேள்வி. புருஷ புராண ரொம்ப நாள் இருக்கா புராண புருஷன் பேர் அவளை இப்படிதான் பிரணயம் பவத்தியாசந்தி பரிகாரகிர சகீனம் கோதை ஆண்டாளுடைய தோழி எல்லாம் அப்படி பண்றா. இருந்தாலும் சூரிய கொடுத்து அவன் ஏற்றபடினாலே வேங்கடவனை காட்டிலும் வேங்கடவருக்கு என்னை விதி எப்படி தனியில் சொன்னா கூட கோவிந்தா கோவிந்தா என்று கூட்டு கிளி கூட்டுக்கு வழக்க கிளி இருக்கு ஆண்டாளர் ஆட்சியார் வழக்கிற கிளி கோவிந்தா கோவிந்தா கூப்பிடும். இவங்க சொன்னதான் சொல்லும். அப்ப கோவிந்தா கோவிந்தா இவ கூட்டு திருப்பதி குருமாரி ஒரு மோகம். கடைசியாக ரங்கநாதன் சூடி கொடுத்தாலே இப்படி என் நான் என் மாதிரி அவன் ஏற்றுந்தானே அவனையே கல்யாணம் தீர்மானம் பண்ணினாள். அதனால அப்படிப்பட்ட தெய்வா பிராப்தி இவளுக்கு திருமதி பெருமான்ல மோகம் போய் ரங்கநாத வந்து திருமதியில போனா அதுக்கு ஒரு பிராப்தம் வரணும். விஷகிரிடம் வேகினி குழு பூச்சியா இருந்தா கூட குலசேகர மாதிரி ஒரு குருவியா இருந்தாலும் நம்பகமா இருந்தாலும் செண்பகமா இருந்தாலும் அதுக்கு சுகம் இருந்தாலும் திருமலைக்கு போக முடியும். தெய்வா பிராப்த விடுகிறீர்கள் அங்க போய் என்ன சொல்றான் ஏதோ ஒரு பிரிவியில சுவாமி பாகி என்னை காப்பாத்துன்னு இவனுக்கு அறியாத சொல்றான். அஜாமரை சொன்னார்கள் அழகிய பிள்ளையை பார்த்து நாராயண நாராயண நாராயணனுடைய கைகை வரலாம் வந்துட்டாரு நாசியம் போறதுக்கு மரண காலத்துல சுவாமியின் பாகி செவசவதனை அங்க எல்லாரும் காப்பாத்துறா காப்பாத்துறாங்க இவன் வாயும் காப்பாத்துறது எண்ணம் கிடையாது. தனக்கு மீறி அவன் காப்பாத்துறா சுவாமி பெருமாளே சீனிவாசா காப்பாத்துறான் அங்க போய் அவசவதனை விந்ததி சுவாபமந்தியம் எப்படி மரணம் வரும் பாகி கோபுரத்து வரணும் பிரபத்தியோட அங்கமாச்சே காப்பாத்து கேட்டுதான் பகவான் விட மாட்டான். அதனாலே சுவாமியின் பாகி சுவாமின் பாகி என காப்பாத்து பெருமாளே நீதான் சர்வசுவாமின்னு சொன்னாலே போதும் என்றது சுவாபமந்தியம். கடைசிய தூக்கம் போயிடும் கடைசி தூக்கியது மரணம். மரணம் கிடையாது மரணம் ஜனம் வரணுமே கிடையாது அது கிடையாது. அதனால தேவஸ்ரீமான் அப்படிப்பட்ட யாரு ஸ்ரீமான் லக்ஷ்மிபதி ஸ்ரீமான் ஸ்ரீ உடையவன் அகில இறையும் என்று அவர் மேல் மங்கு ஒரே மார் நீ அண்ண போனா போக மாட்டேன்டா. ஆமன் நான் பிரம்மச்சாரி வேகம் போடுறதே கூட நான் பிரம்மச்சாரி வேகம் போட இப்போவாது கொஞ்சம் அண்ணன் போயேன் போக மாட்டேன்டா. நீ எதையா பண்ணிக்கும் கிருஷ்ணாதினே என்ன சமூகம் மாந்தோரன்னா எகோபதி மாதிரி போட்டு லட்சுமியை மறைச்சிருந்தாவும் சரி என்ன பண்றது ஸ்ரீமான் ஆச்சவன் தேவஹா ஸ்ரீமான் இராட்டினா தேவனாராம் தேவன்னா இந்திர தேவன் வருண தேவன் பிரம்ம தேவன் சொல்றோம் அதுக்கு ஈக்குவலாக லட்சுமிபதியாச்சு ஸ்ரத்தேன்னு சொல்லக்கூடிய லட்சுமிபதி நாசன் இவருக்கு தான் அந்த தேவ பதம் ஒத்துவான் ஸ்ரத்தையாதே ஓதே வத்வமஸ்துதே அதனாலே அந்த கஷேத்திர வாசமே கிடைக்கிறது கஷ்டம் திருமதி வாசம் கிடைக்கிறது கஷ்டம் சுகம் வேணும் அவனுக்கே சீனிவாசம் போது எல்லாரும் ஆசைப்படுறா எனக்கு மாற போக மாட்டாரா தேவதைகள் சுந்தர்கள் எந்திரர்கள் அசுரர்கள் தானவர்கள் அவளை மாற போட்டாளா எல்லாம் பார்த்துவீர்கள் பெருமாள் போய் சேர்ந்தாள் பார்த்து அப்பேற்பட்ட சிவான் தேவஹஸ்வரி சாதாரணமா நம்ம சேந்திரிய சித்தம் நலம் எத்கர்மசே சம்சுத்தி நாராயணாலேயே ஒரு கஷேத்திரவாதம் பண்ணாலும் இந்திரியங்களுடைய தோஷங்கள்லாம் போய் பகவத் சுவாமி வரும் அப்படின்னா சீனிவாசன் கிட்ட மலையில போய் கேட்கணுமா கேட்கவே வேண்டாம் அவன் மரண காலத்தில் நினைக்க தோணுமா தோணுது அதாவது என்ன பண்ணான் பெருமாளைய கூட்டம் அவச வஜனி பிள்ளையை கூட்டி ஏதோ கஞ்சி கொண்டா ஆகாரம் கொண்டான் கோபுரத்தில் நாராயணான் அக்குஷ்ய புத்திர மகவானே அவன் பண்ணா அது பாபம் கிடையாது அந்த அஜாமலன் ஒவ்வொரு கத்துறான் நாராயணா வலி தாழல பசி தாழல அஜா அமிலோ நாராயணா ஏறி மிளியமான அவ அபமுக்தன் அவன் எதுக்கோ கூட்டான் என் பிள்ளையை கூட்டான் நாராயணன் தன்னதான் கூப்பிடறான் ஏறி அவனுக்கு மோட்சம் கொடுத்தாரு அதனால நாராயணன் பதம் எம்பெருமானு ஸ்ரீமானவன் நாராயணஹா ஸ்ரீவான் நாராயண சூக்தம் ஸ்ரீ சூக்தம் சகஸ்வசீரிஷா புருஷா உயர்ந்த புருஷன் ஆரம்பிச்சது மேலே போறது நிறைய வாக்கியங்கள் போச்சு 18-36 வாக்கியம் போச்சு மேலும் போறது அத்வைஷ்டம் யார் புருஷன் அந்த அத்வைஷ்டம் உத்தர நாராயண பாகத்தான் தெரிஞ்சு யார் இருந்ததுன்னா புருஷன் தானே நான் தான் பிரம்மா புருஷன் நினைக்கலாம் சிவன் நினைக்கலாம் இந்திரன் நினைக்கலாம் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சபத்யவு ரெண்டு பக்கத்தையும் உபயநாச்சியவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி இருக்காரு அவனுடைய பத்னியான புருஷன் அவன் தான் புருஷ சூக்த பிரதிபாத்தியன் ஆனா நாராயணான்னு சொன்னா போருமே ஆழ்வார் சொல்ற நாவாயில் உண்டு நமோ நாராயணாய் என்று ஓவாது உரைக்கும் உரை உண்டு நாக்கு போய் எங்கேயாவது வாங்கி மாட்டிக்கணுமா உங்கள்கிட்ட நாக்கு என்ன கஷ்டம் நாராயணான்னு சொல்ல நமோ நாராயணா என்ன கஷ்டம் பணம் கூட சொல்ல வேண்டாம் நாராயணான்னு முழுவதும் சொல்ல வேண்டாம் நமோ நாராயணா அது உரப்பதே கிடையாது வாயை திறந்து அப்படியே சொல்லு போகலாம் என்ன கஷ்டம் இப்படி இருந்தும் நரகத்துக்கு போறங்களே என்ன கஷ்டம் நாராயணா சுலபமா சொல்லிட்டா நரக ஏழு உங்களுக்கு நரகபாத தீதி குதகா தீக்கெழுக்கின் ஆச்சரியப்படுறாரு நாராயணா ஆயேதி நாமஸ்தி அதே மாதிரி புராணங்கள் சொல்லும் நாராயணன் ஒரு பேருக்கு போறாரா வாகர்த்தி வசவர்த்தனை நீ சொல்ல நினைச்சா ஒரு நாங்க சொல்ல போறது அது சொல்ல என்ன கஷ்டம் பத்தேசு புஷ்பேசு பலேசு ஆனா பெருமை என்ன எதிர்பார்க்கிறான் ஒரு துளசி பத்திரம் ஒரு சாதாரண புஷ்பம் கிடைக்கிற பழம் தீர்த்தம் விளவுறதே வாங்குவாங்களா அதை கொடுத்து ஆறானாலே போருமே பக்தியே லப்யா பக்தி தான் எதிர்பார்க்கிறான் அதனால ஏன் மோக்கமோ மாட்டேன் சொல்றான் இப்படி தெய்வா பிராப்தே வெளியிடம் தேகிரி தொன்னிதானால் சுவாமின் பாகி இவனுக்கு தெரியாது அவரை பார்த்த உடனே காப்பாதும் தோன்றும் அந்த தேஜஸ் காப்பாத்தாம பயந்து கேட்க தோன்றும் தனக்கு மீறி கேட்க தோன்றும் கிருஷ்ணன் துரியோதனம் எல்லாரும் சொல்லி வச்சான் பீஷ்ம சபையில கிருஷ்ணன் வரப்போற நீ ஒண்ணு எழுந்து கொள்ள கூடாது காலம் மரியாதை கொடுக்க கூடாமா கிருஷ்ணன் நுழையில எல்லாம் அவசாக எல்லாம் எழுந்துக்கிறாளா சொல்லி கேட்டாளா பெருமாள் தேஜஸ் எப்படி சுவாமின் பாகி தவச வேந்ததே வெந்தது சுவாபம் தேவஸ்ரீமானே திசதி ஏ கருணையே நீதான் வழிகாட்ட பெருமாள் ஆசியம் போகிறான் அவனை திசதி திருஷ்டி மிச்சம் தொழியாம் ஏன் ஆசியம் போறான்டா உனக்கு தோழி வச்சிருக்கான் பெருமாள் கடாட்சம் திருக்கண்கள் செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் உரிய ஒரு தோழி சொல்றான், நீயும் சொல்ற கடாட்சியும் சொல்றான். ஆகினால தேவஸ்ரீவான் திசைகளை உடனே அந்த திருஷ்டி அவன் கொடுக்கிறான். உத்காதேன அவன் ஏற்றுக்கோங்கிறான். தயாதேவி சொல்றான், அவனுடைய கண்ணு கடைக்கண்ணு என்ற தேவி சொல்றான், ஏத்துக்கோ பாபி நினைக்காதே ஏற்றுதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே சுதிக்கலாம் ஆரம்பம் இருக்கு. ஓம்னு வேதங்களுக்கு ஆரம்பம், ஓம்னு ஆம் எஸ் ஓகே ஓகே சொல்லலாம், பெருமாள் ஓகே சொல்றான். தயாதேவி கடாட்சம் மட்டும் சேரு சுவாமின் பாகி சொல்லிட்டான், சேர்த்துதான் ஆரம்பம். ஓம் சொல்லு, ஓம் தான் பகவான், ஓம் எஸ் ஓகே. இப்படி பகவானுடைய கருணை தயாதேவி இவனை சேர்த்துக்க வைக்கிறது. தெய்வாப்தே விடுகிறி தட்டம் தேகிரி தொன்னிதான சுவாமின் பாகி இச்சவசவதனே விந்ததி சுவாபமந்தியம் தேவஸ்ரீமானே திசதி கருணே திஷ்டமிச்சம் தொதீயம் உத்காதேன ஸ்ரீபதிதான் உத்தரேன அபிமுக்கியம். ஓம் சொல்லிட்டு எதிர்ப்பு காப்பாது வந்துடும். அப்படி கூட 47வது ஸ்லோகம் முடியுது. 49வது சேயசூதிம் சகதி விதையே சம்பதானே சகிந்தே சீனிவாசிய திருஷ்டிம் தேவாதீனாம் அயமருதாம் தேகவத்வே பிபிம்பன்னி பந்தா முக்தா பரிபிரகை பூரியதே. ஜனங்களுக்கு மோட்சமும் ஆசைப்படுறார். அந்த தரவான் பகவான் உதாரணமான கண் இருக்கிற கடாட்சம் தோழி இருக்கா, தயாதேவிக்கு தோழி இருக்கா, பிராட்டி இருக்கா, பெருமாள் கடாட்சம் கேர்றது நியாயமான கடாட்சம். பிறக்கத்தே பெருமாள் பார்க்கணும், கடைசத்தில் ஏற்று அனுபவிச்சோம். பெருமாள் யாரையும் தான் பார்த்தோம், எப்ப பார்த்தாலும் ஒரே சமயத்தில் பார்க்காம சொன்ன ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் ஒரே விதமாக பார்க்காம சொன்ன மாதிரி. அப்போ ஜாயமான புருஷம் அவன் தான் பார்த்துருக்கானே, அவனுக்கு கண் கொள்ளுன்னு ஏதாவது உண்டா, பார்வை இல்லாத இடம்னு இருந்தாலும் ஒரு சுத்தம் பண்ண ஒரு ஜீவனம் பார்க்கதே விசேட பார்வை. நாலா பக்கம் பார்க்கறது இந்த குழந்தையை பார்க்கலாம் பிறகுதே. ஜாயமான புருஷம் எம் பசியது மருத்துவம் ஐக்கிய கட்டாட்சம் வந்துருது உனக்கு. அவன் சாப்பிட்டு மாறுறான், பிறந்து வளர்ந்த உடனே பெருமாளி ஜாயமான கடாட்சம் வந்தாக்கா கடாட்சம் சொன்னது ஆசைப்படுவான். அந்த ஆசைப்பட மாட்டான், பெருமாள் பார்வைப்பட்டா பிறக்கும் போது. என்னது பிறக்கும் போதே மூணு கடன் வேலை இருக்கு. இந்த கடன்லாம் இருக்கிற வரைக்கும் பெருமாள் கிட்டேயே வேற இடத்துக்கு போக முடியாது, தேவதையே சேர்க்க மாட்டான். ஜாயமானோ வை பிராமணா திருபதி நவாஜாயதே பிரம்மச்சரியேண ரிஷிப்யஹ யஜ்ஞேன தேவேப்யஹ பிரஜா பிதர்பியஹ. மூணு கடனோட பறக்கிறான், இந்த கடனை தீர்த்தாகணும். தேவதையில் எழுதிதேப்பா கடனை கடமையினா விடுவாரா? கடன் அடைச்சாதான் அந்த பாண்ட கைக்கு போடுவான், கீழ மாட்டார்கள் தேவதைகள். இந்த பிராமணனாக்கள் என்ன கடன், மூணு கடன் எப்படி அடைக்கணும்? பிரம்மச்சரியேண ரிஷிப்யஹ, ரிஷிகளுக்கு ஒரு கடன், தேவதைகளுக்கு ஒரு கடன், பிதர்களுக்கு ஒரு கடன். இதை தீர்க்கணும். ரிஷிகள் கடன் தீர்க்கணும்னா இவர் வேதாத்தியனம் பண்ணணும், பிரம்மச்சரியம் வேதாத்தியனம். பிரம்மச்சரியே ரிஷிப்யா திருஷ்டனாய் யஜ்யங்களை பண்ணா தேவதா கடன் தீரும். யஜ்யேன தேவேபியா பிரஜா பிதர்பியா அப்புறம் சந்ததி விருத்தி பண்ணப்பினால் பிதர்கடன் தீரும். அப்போ தேவதைகள் இவ்வளவு கடன் செய்தால் எங்கேயா போக விடுவாரா? விட மாட்டார். ஆனா பிரபத்தி பண்ணிட்டான், சரணாகி பண்ணிட்டான்னா இவங்ககிட்ட கடனை பார்க்கான். பகவான் பாகவதத்துல வருது இந்த கடன் கேமானா வரகேனா எங்கிட்ட ஆத்மா சமர்ப்பிச்சுட்டியே தேவழி பூதாத்மனாம் பிதனாம் ஷீனாஞ்ச தேவழி பாணி என்ன சேர்ந்தவன் பரிநாதம் பண்ணிட்டு ஆத்மாவை ஒப்படைச்சிட்டு தேவகடன் ரிஷிகடன் பிதைக்கல் கடன் எந்த கடன் கிடையாது. நீ யாருக்கும் வேலை செய்ய வேண்டியதில்லை, ரிஷிகளுக்கு வேலை செய்ய வேண்டியதில்லை. உனக்கு கடனை கயிற்றிய வர்ணர் சர்வ அப்பனாய சரணம் சரண்யம். நீ பல வகையான சரணம், பகவான் தான் சரண்யன் அப்படியே சீனிவாசன் சரணம் பண்ணியே நாராயணம் லோகதுரம் பிரபன்னா இப்படி பிரபன்னன் லோக குருவானவனை சிவராக அடைகிறான். பெரிய சேக சூசி மோட்சம் தருவதாக அவன் சொன்ன ஞாபகம் வச்சு பண்றான். சீனிவாசருக்கு திருஷ்டி, சீனிவாசனுடைய கடாட்சம் உயர்த்தவனுக்கு சீனிவாசருக்கு திருஷ்டி. எப்படியோ கடாட்சம் வந்துருந்தா மோட்சம் வந்துடுது. ஏற்கனவே ரகசியத்தில் அனுபவித்தோம், சத்தர் வந்ததுதான் மோட்சம் போயிட்டாங்க. அப்போ சேயஸ்தோதம் சகதமில்லையே, ஒரே ஒரு வரையாவது ஜென்மத்தில் இவன் காப்பது செல்கிறாங்க, இருக்கிற சரீரத்தை காப்பாற்ற செல்கிறாங்க. ஆச்சு பெருமாள் ஏத்தன உன்னை எப்படி கடன் வரும், அனிடத்துவம் தேவாதீனாம் தேவர்கள் பிதர்கள் ரிஷிகர்கள் கடன்கள் போய்விடும். அப்போ பெரிய தேவதைகள் கடன் போகணும், அவ கிட்ட சீட்டு கழிச்சு தான் போட்டான. அனகைகி பலிவிகி, நீ அவன் பத்திரம் புஷ்பம் பலன் தொகையில் சமர்ப்பிச்சு அவனை சந்தோஷம் பண்ற, அதனால லோகங்களும் பிரபலமாக அவன் சங்கம் பண்ற, அதனால உனக்கு ஒண்ணுமே ஜன மரணங்கள் கிடையாது. அதனாலே பெருமாள் உன்னை ஏற்றுவான். ரெண்டு பெண்ணாதான் மோட்சம் போகணும்னு அடிக்கடி சாஸ்திரங்களை சொல்றோம். பக்தியா பரமயாவாபி பரமபக்தி உபாசனை, உபரிஷத்துக்களை சொல்ற உபாசனை பண்ணணும். அப்படி இல்லை சக்தி இல்லைன்னு கையை விரித்து ஆயனு பிரபத்தியாவ மகாமதே சரணாகதி பண்ண அவன் காலில். இந்த ரெண்டு வழிதான் நாகம் பிராப்தியா பிராப்தியோ நான் இதா பிராப்தியா மாதிரி கை பறியது கிருஷ்ணி. அதனால காலம் கோலாதே பண்ணுவான் அவன், நீ கேட்ட காலத்தை வளர்ந்துடலாம் தொடர்ச்சி பண்ணான். அதான் விசேஷம். பந்தான் முக்தா, பந்தங்கள்லாம் போயிடும், கடன்லாம் போயிடும். தஸ்மை தேவா பலிமாவகந்தி, இவனுக்கு பலி கொடுப்பார் ஆகாரங்கள். உபரிஷத்து மோட்சம் போறவர் வச்சா இமாக்கத்துல தேவதையெல்லாம் எல்லையில வந்து மோட்சம் போறவன் இந்த முக்தனுக்கு பலி உபகாரங்கள்லாம் கொடுத்து உபசரிக்கிறார்னு உபரிஷத்து சொல்றது. தேவஸ்ரீமாய் அப்படி தேயே அந்த பிராணியாரணம் நிருபாதிகமான மோட்சத்தை விரும்பினானா அவருக்கு நீட்டாள். இது இந்த பாட்டில் விசேஷமா சொல்லப்படுது. அதனால கடன் கிடையாது, இருந்தவனு கடன்லாம் விட்டுறலாம். இந்த கடன்லாம் பெருமாள் சீட்டு கழிச்சு போடுறோம். தேவாதீனாம் அயமட்டுதான் எப்படா வரப்போலாம் தேவர்கள் காத்துருக்கு. எழுத மாட்டாள் மாடுகள்லாம் ஆசியம் போய் பொனை காசி போவா கிராமத்துல, அது அப்படியே சாப்பிட்டு இருக்கும். அந்த பொனை அந்த தலையெல்லாம் சாப்பிட்டுட்டே ஒரு சிறு சிசி வரும். தலை சாப்பிட்றதுக்கு ஆசியம் போறான், வேலை வாங்குறது ஆசியம் போறான். அதனால தேவதை இவன் வேலை வாங்கறதுக்காக ஆசியம் போட்டு காத்து இருக்குது. நீ பிரபந்தன் ஆகிட்டாக்கா அந்த கடன் தீர்வு ஆகிட்ட போக முடியாது. அப்படிப்பட்ட தேவதை போது மகன்கள்லாம் கடனை கைத்தியவர்னு தேச கடன் கைத்தியவர் மகாபாக்கியம் வருது ஆனவனுக்கு. அதனாலே பக்தி பிரபத்தி ஜாயமான கடாட்சம் இதெல்லாம் இருக்கும்போது பிரபத்திக்கு விசேஷம். அதனால பரமகுரு பிரபன்னகான பாகவதம் பரமகுருவா நினைச்சு அவனே பரமாச்சாரியன் பிரபலத்தி பண்ணலாம். பிரபாசனத்தை கேட்டான், பெருமான் பரித்தஞ்சி மாமியக்கம் சேர முடியாது என்று சொன்னான். அப்படியே கேட்டான் அவன், அப்படிப்பட்டவன் நிச்சயமாக மோக்கம் தருவன். அப்போ பெரு சேயஸ்தூதியம் யார் உத்தேசம் பண்றா, லயாதேவி கோழியே இருக்காள். தேவகாலே நிர்தோஷ உபகாரம், இவனுக்கே தேவதை உபகாரம் பண்றா மோட்சம் போச்சே சொன்னவன். அதனாலே சேயஸ்தூதம் சகதபி சேயஹா இருக்கிறது கூட உயர்ந்த கடா புருஷார்த்தம் மோக்ஷம் சம்மதான்ய சகிந்தே. இஷ்டமான தோழி யாரு, சீனிவாச கடாட்சம் ஜாயமான கடாட்சம் சொல்லாம அவ தோழி. அவள் தேவதைகளாக கடனை அழிக்கிறாள். பந்தான் முக்தா, அதனால மோக்ஷம் பந்தங்களே விடுபடுறான். இவனை கொண்டாடுற அசியாயமாக தேவதைகள் என்று இந்த ஸ்லோகத்தை சொல்லி அனுபவிக்கிறோம். சீதோதாராம் அலபத ஜனா சீனிவாசஸ்ய திருஷ்டி தேவாதீனாம் அயமனதாம் தேகவத்வே விந்தன் மந்தான் முக்தோ பலிவிதகை பூர்வீக தத்ரயுக்தை. ரமதாஸ் சொல்ல போறோம். அம்பதாவது ஸ்லோகம். திவ்யாபாங்கம் திசதி கருணே ஏழு தேசிகாத்மா கிப்ரம் தாபதேபதம் கத்தரம் வாதயத்தே விஸ்வாச்சாரியாமுகா சுவாதிகாரோ வருத்தா அந்நே மாதாஜரே வசதா மாதிரியத்துவம் பேசுகின்ற சதாச்சாரிய ரூபியா தேவியை பார்க்க தயாதேவி ஆச்சாரியன் மாதிரி கருணை யாருக்கும் கிடையாது. பரமாச்சாரியன் பகவானுக்கு கூட அவன் இதெல்லாம் எதிர்பார்ப்பான். கேவல கருணையாலே உபதேசிக்கிறவர்கள் ஆச்சாரியர். அந்த ஸ்தானத்தில் இருக்கார் தயாதேவி. கருணை தேவி தயாதேவி கூப்பிடுறார் கருணையை, கருணை கிருபை இதெல்லாம் தயாதேவி தயை இதெல்லாம் தயாதேவிக்கு பேர். சத்தேசிகாம்சா சத்தேசிகாத்மா ஏ தயாதேவியே பெருமாள் ஏன் ஏற்றுக்கிறான் தெரியுமா? ஆச்சாரியார் சொல்லாம் பெருமாள் கேட்காதிருக்க மாட்டான். அந்த ஆச்சாரியார் சேர்ந்து அவ ஆத்மாவ தேசிகாத்மா ஆச்சாரிய ரூபத்துல நீ இருக்க ஏ தயாதேவி நீ பெருமாள் திவ்ய கடாட்சத்தை வாங்கி தர கடாட்சம் வந்துடுது. பெருமாள் கடாட்சம் அது மின்ன ஆச்சாரிய கடாட்சம். ஆச்சாரிய கடாட்சம் இங்க தயாதேவி. ஆச்சாரிய கடாட்சம் இருந்தா மோட்சம் இல்லாத போடுமோ? கத்திரம் துவாரயஸ்தே கத்திர வந்து இருக்கானே அவனை பத்தி கேட்டது போலியோ பாபிஷ்டா கத்திரபந்துஷ புண்டரீகஷ புண்ணியகிருது ஆச்சாரியவத்தையா மொத்தவு தஸ்மாது ஆச்சாரியவான் பவேது. பெருமாள் அடைகிறோ ஆச்சாரிய அடைஞ்சா மோட்சம் சித்தம். கத்திரபந்து மகா பாபி அவன் மாதிரி பாபி யாரும் கிடையாது. கொலை கொள்ளை திருடு இப்படி ஹிம்ச பண்றவன் அவன் அவன் மோட்சம் போயிடும். புண்டரீகின்ற மகா அஷ்டாக்கிர சம்சித்தர் அவர் அவர் மோகம் போயிட்டார். நல்லவர் மோகம் போகிறார் கெட்டவர் மோகமா எப்படி? புண்டரீக நல்ல புண்ணியத்தினால மட்டும் மோட்சம் போல ஒரு ஆச்சாரிய கடாட்சத்தினால மோட்சம் போன அந்த ஆச்சாரிய கடாட்சம் சத்திரம் வந்து வந்துருச்சு. ரெண்டு பேரும் மோட்சம் போகிறதுக்கு முக்கியமான ஒரே காரணம் ஆச்சாரியன இருத்தல், ஆச்சாரியவானாக இருத்தல். பாபிஷ்டாக சத்திரம் வந்துச்சு. இந்த சத்திரபந்து இவ்வளவு கொலை பண்ற கொலை கொலை பண்றவன் ஒரு மகா அனுசாரம் கொளத்தங்கரையில ஊதிட்டார். இவன் பக்கத்துல இருக்காம்போ தக்க தூக்கி நிறுத்திட்டான். இவன் நல்லதே பண்ண மாட்டானே தப்பை தெரிவித்து நடந்து வந்துட்டான். நீ யாரும் கேட்க அவரையும் மிரட்டான். என்ன பார்த்து யாரும் கேக்குறீ? பேசுனாலே பயப்படுவா, என் ரூபத்தை கண்டாலே பயப்படுவா. இல்ல பாரு கேட்டு என்ன சார் என்ன பண்ற என்ன தொழில்? கொலை கொள்ளை திருடு அடி தோதை பண்ணலாமா? நீ பண்ணா என்ன? சரி ஜெகன மன்றத்தை வழியாக மோட்சம் போக வேண்டாமா? மோட்சானந்தத்தை ஆரம்பிக்க வேண்டாமா? என்ன பண்ணார்? நான் உனக்கு மந்திர உபதேசம் பண்றேன். கோவிஞான சங்கீதத்தை சொல்றேன். கோவிந்த மூணு பேர்த்து சமஸ்கிருதம் இல்லை. மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்று எழுத்துடைய பெயரால் திருமாலையில தொண்டர்புரியாளர் மொய்த்த வல்வினையுள் அவனுக்கு எந்த ஜென்மத்தையும் மோட்சம் கிடைக்கிறது பார்த்தவே இல்லை. அவ்வளவு கெட்டவன் பாபிஷ்டா மோகித்தவல் விலைகள் நின்று மூன் எழுத்துடைய பெயரால் கோவிந்த நாம கோவிந்தன்ற ஒரு பெரிய அழகான நாமத்தை அக்ஷரத்தை உதேசம் பண்ண அந்த பெரியவர் கோவிந்த எவ்வளவு அர்த்தம். கோவர்தகிரியை தாங்கியவன் கோவிந்தன், பூமியை தாங்கியவன் கோவிந்தன், வேதத்தை ஆத்மாவிலிருந்து தாங்குவன் கோவிந்தன், பசுக்களை காப்பவன் கோவிந்தன். கோவிந்தனுக்கு எவ்வளவு வருஷம் இருக்கு? அந்த கோவிந்த நாமத்தை ஆதவன் கூட அச்சுத ஆனந்த கோவிந்தன். அது இல்லாத ஆதவன் கிடையாது. அதனால கேதுவாயவனாவும் மாதவாயவன் கோவிந்தாயனமான பன்னிரு நாமத்தையும் வருது. கோவிந்த நாம சங்கீதம் எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. அது உயர்ந்த நாமம் திருவந்தன். மைத்தவர் வினைவர் நின்று மூன்றைய பெயரால் கச்சிரை வந்து வந்தே பராங்கரை கொண்டு கொண்ட ஆச்சரியம் பாபியான சத்திரம் வந்து மோட்சம் போயிட்டானே. பெருமாளுடைய கிருபை பாருங்க, பாபியை ஒதுக்கினாரா? ஆச்சாரியம் உதவி பண்ணிட்டார், அவர் லைட் காமிச்சார், மோட்சம் கொடுத்தாகணும். எவ்வளவு இத்தனை அடியனாருக்கு பாபிஷ்டம் ஒதுக்கலையா? ஒரு ஆச்சாரியனுடைய கடாட்சம் பெற்றானே இவன். பெருமாள் இறங்கிறார், ரொம்ப கிருபை வந்துடுது இவன் பேர்ல. இப்படி ஒரு பைத்தியம் பகவான் சரணாதி பண்ணி மந்திரத்தாலே சரணாதி பண்ணி என்ன அடைய வரானே, என்ன அடைய வரானே, என்ன அடைய வரானே, எம்பத்தன் எம்பிரபன்னன். இப்படி ஒரு பைத்தியம் பகவான். இப்படி ஒரு பைத்தியத்தை வச்சு நம்ம ஏன் மோட்சம் போகாத இருக்கோம்? தப்பு தானே. மகா பைத்தியம் தான் வந்த பெருமா ரங்கன் ஒரு பைத்தியம். ரங்கன் அதை பெற்றனை பெற்றும் அந்த பெரிய ரங்கனாவது பைத்தியத்தை பக்கத்துல வச்சு நீ மோட்சம் போகாதிருக்கியே. இன்னொரு ஜென்மம் இருக்கலாமா, நீ காத்திருக்கான். ஆனா விருத்தாசனம் இதுல சொல்ற ஸ்லோகத்துல சத்திரபந்தே சத்திரபந்து மோட்சம் போனான், ஆதிபதனால எக்ஸெட்ரா விருத்தாசனம் மோட்சம் போனான். விருத்தாசனம் பேரிலே அசுரன், இந்திரனுக்கு எதிரி, இந்திரன் தொலைக்கிறவன் வந்தவன், ஆனா பகவத் பக்தன். அவன் எப்படி வளருவான் வேறுகிறது. இசு மாத்திரம் இசு மாத்திரம் விஸ்வங்கவர்தா, ஒரு வில் ஒரு அம்பு போட்டா எவ்வளவு தூரம் போகுமோ அந்த மாதிரி கிளத்த கஷணம் வளர்ந்து வளர்ந்தே வருவான். பயங்கரமான எப்படி இருப்பான் அவன், யானை இந்திரனுடைய யானை ஐராவது யானை சேர்த்து உணர்ந்து வரான். நீ வேணா என்னோட யுத்தம் பண்ணுகின்றான், உனக்கு நான் விட்டுக் கொடுக்குறேன், என்னோட சாமர்த்தியம் யுத்தம் பண்ணும் பரபடி விட்டுக் கொடுக்குறான். பெருமாளை சேரணம் அடை, அப்போ தத்துவோபதேசம் நிறைய பண்றான். அவன் பகவத் பக்தர் அசுரனாய் இருந்தாலும் நிறைய உபதேசம் பண்றான். பெருமாள் சேரணம் அடை, எருமை விரோதம் பண்ணி சண்டைக்கெல்லாம் வரைய சொந்தர்கள் ஆசைப்படைய விஷ்ணு கடாட்சம் இல்லாட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படிலாம் உபதேசம் பண்றான் பெருமாள். அந்த தண்டிஜி ரிஷியுடைய எலும்பால் செய்யப்பட்ட அந்த கதையால அடிக்கிறான், வளர்ச்சி கொடுக்குறான், போனா போறான், ஏன்னா மோட்சம் போக போறான். பெருமாள் நினைச்சு அப்படி அடிச்ச உடனே கடைசியில இணங்கி அடிபடுறான் விருத்தாசுரன். எல்லாரும் பார்த்துருக்கும் போது ஒரு ஜோதிஷ் பெருமாள் போய் சேரலாம். விருத்தாசுரன் பாருங்க எவ்வளவு பொல்லாதவன், எப்படி போனான் பெருமாள் ஜோதிஷ் பெருமாள் போய் சேரலானோ. கஷத்திரபந்தோதயத்தே சத்திரபந்துக்கள் ஆதிபதத்தினாலே விஸ்வாச்சாரியாக பெருமாள் திருமதி சொல்றார். இந்த ஸ்லோகத்துல வத்சலா மாதசேத்தம் நீ கருணையே தயாதேவி, பெருமாள் எவ்வளவு கோபம் இருந்தாலும் நீ என்னை சேர்த்து வச்சிருவேன். வாத்சல்யமுடையவன் தெரியுது, தாயா மாதிரி யாராக முடியுமா? கெட்ட தகப்பன் கெட்ட பந்துக்கள் தான், கெட்ட தாயார் உண்டா லோகத்துல கிடையாது. சரதுயிரந்ததாய சரணம் அல்லாமல் சரணில்லை குலசேகரவர். இவருடைய துக்கங்கள் ஜனம் ஜனமான துக்கத்தை போகணும். ஒரு சரணம் கிடையாது, வேற வழி கிடையாது. பக்தியா பிரபத்தியா வாசி விரைவு வளர்ப்பொழிசோ வித்துவக்கோட்டம் வித்துவக்கோள் நிவீதனை பெருமானை சரணடைகிற நீ என்னை விட்டு முடியுமா? தாய்ஸ்தானம் ஆச்சு நீ அழிகிறத்தாகின்றதால் எகற்றிடணும். குழந்தை விரும்பும் சன்னிபானம் பண்ணவர்கள் தாயார்கிட்ட அது கடிக்கிறது, இம்சை பண்றது, அழகுறது, கோபம் ஒரு தாயை தளரா பிடிச்சி தளரா, அது ஏன் ஓய்வா போடும்? மறு அவளையே பிடிச்சிக்கிறது வந்து மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழை அதுவே கொண்டு இருந்தேன். அந்த ஒழுவுதான நான் நீ என்னை தள்ளா கூட அந்த குழந்தை மாதிரி நான் காப்பாத்து. இதை கோதாஸ்திர தேசியம் நிர்வகிக்கிறார். ஜாதாபராதம் அபிமானம் அனுகம்ப கோதே நான் நிறைய பாவம் பண்றேன் போகி நான் நீ தயாதேவி அனுகம்பிய நீ கோதே நீ காப்பாத்துல என்ன கிடையாது. வாசல்ய நிர்பதையா ஜனனி குமாரன் வாசல்யம் ஜாஸ்தி குழந்தைகிட்ட தாயா இருக்கு. என்னதான் கோபம் இருந்தாலும் வரையும் கூட்டு வந்து பால் கொள்கிறவர்கள் சென்னியேன வந்தி தஷ்டபயோக கோபம் கடிக்கிறதே உடம்பெல்லாம் அப்படின்னு கோச்சிக்கிறாராம். அதே மாதிரி அரிசிதம் அரிசித்தால் இயன்றதாய் அகற்றிடனும் ஜாதாபராதமதி. சம்சாராந்தம் முக்ரானாம் வழியாக்கிராந்த தேவதாம் விஷ்ணு போதம் வினானது அது பெருமானந்த கொண்டு சேர்க்கான். சம்சாரங்கள் கடலை அழிந்திருக்கும் நம்ம சம்சார சாகரத்தை முழுகின் இருக்கோம். ஏன்னா இந்திரியங்கள் இருக்கிறது விஷயாக்கிராந்த தேவதாம் அந்த அறபாயிறது புயல் அடிக்கிறது. எப்படி கடல் சேர்றது? விஷ்ணு போதம் விஷ்ணுன்ற பரகாப்ப வருது மோட்ச ராசியம் போகுது. அதான் பரகணம் இருக்கு. ஆச்சாரியான இருந்து பெருமாள் அவதாரம் எடுக்கிறார். சாக்ஷான் நாராயணம் தேவா தேவ ஸ்ரீவாசன நாராயண தேவன் பிரகாசிக்கிறவன் பார்த்தா நம்ம சொன்னா எத்தனை அவதாரம் பண்ணாலும் ஜனங்கள் கேட்கறது இல்லை. நல்லா ஆகியம் போல கேட்கறதுனா எத்தனை அவதாரம் பண்ணா எத்தனை ஜனங்கள் ஜனங்களுக்கு இருந்திருப்பா? கோடிக்கணக்கான யாரும் மோட்சம் போறான் கிருத்வா மத்தியமையின் தனும் அதனால ஆச்சாரிய வடிவா எடுக்கிறான் பகவான். ஆச்சாரியாலும் பெருமாளுடைய அம்சம் எல்லாரையும் கடத்த ஆச்சாரிய சொன்னா எல்லாரும் கேட்பான். பக்தி பண்ணிக்கோ, பக்தி உபாசனை பண்ணு, பாபத்துல மூலாது மோட்சம் போ, பெருமாள் கைங்கரியம் பண்ணுன்னு சொன்னா மக்ரானு உத்தரதே லோகானு காருண்யாதே சாஸ்திர பாணினா சஸ்திரம் சாஸ்திரம் ஒரு கோடுதான் பாக்கி. பெருமாள் சங்கரக்கு கதா சாரங்காரி பலவித ஆயுதங்கள் வரான், சும்மாவத நகர்த்தாயுதமா வச்சிருக்கான். எத்தனை ஆயுதம் வந்தா எத்தனை பேர் மோக்ஷ வரேன்றா, சஸ்திரபாணியா வந்தாலும் கேட்கறது இல்லை. அப்புறம் ஆச்சாரியனா வந்து அவர் கால் போட்டிருந்த சாஸ்திரபாணி, வேதம் வேதாந்தம் சாஸ்திரத்தை உபதேசிக்கிறார் ஆச்சாரியார். அப்புறம் புத்தி வருது, மோட்சம் போறான். அதனால பெரிய சொல்றார், வேதங்கள் ஆகியனையெல்லாம் இறங்கி எழுவித்து எவ்வளவு பாபங்கள், எவ்வளவு அதான் போனாலும் மோட்சம் போக முடியும். வேதங்கள் ஆகினவெல்லாம் இறங்கி எழுவித்து என்னுள்ளே உள்ள வந்து போடுறான். பீதாம்பரதாரியார் கிருஷ்ணாவதாரர்கள் அவனை இறைநாட்டார பீதாம்பரம் கொண்டு வந்து பீதையவாறு பிற பிற பகுதுவாகி வந்து பிரம்மத்தை உதவி பண்றோம் ஆச்சாரியார் தேசிகள். அந்த பீதாம்பரதாரியாக பகவான் ஆச்சாரிய ரூபமாக எழுதியவரான், கோதில் கவல வண்ண நெஞ்சம் புகுந்தும் என் செம்பித்திடல் பாதை இலச்சினை என்னுடைய திரு தலைவனையில திருவிழியை வைக்கிறார். யார் வைப்பா? ஆச்சாரியார் தானே திருடு வைப்பா, பாதையை வைப்பா, திருச்சி பாதை இலச்சனை வைத்தானேன்னு ஆச்சாரிய ரூபமாக தாய் மாதிரி இருக்கிறவன் நீ ஆச்சாரியனாக இருந்து ஸ்ரீ தயாதேவி ஜன மக்களை காப்பாற்றுவாங்க. பரவல சோமாந்த தேசியம் சாதிக்கிறார். முன்பு தங்களை கொண்டு எம்பெருமாகம் நடத்தின திருவழித்தது என்று பூர்ண மனோகரான பொருளாதாரத்தை கொண்டு ஆச்சாரியெல்லாம் எடுத்து வந்திருக்கா. கருணைய வடிவு நல்ல வாழ திருத்தலம் பெருமான் பார்த்த ஆச்சாரியர் நினைக்கிறார். பெருமான் நம்மளை அதுக்கோசமே பண்றான், இப்படிதான் ஆச்சாரியர் நினைப்பான். ஜனங்களை திருத்தலம் சிஷ்யாவை மன்னித்து கொண்டு வரணும். இப்படி பண்ணாக்கா தெரியும் கிழி படித்தது. ஒருத்தவங்க நிலத்தை உயறான், எரு போடுறான், ஜலம் பாய்ச்சறான், வெலை போடுறான், பயிரிடுறான், களை எடுக்கிறான், இவ் பூச்சிகள் பூச்சிகளை நீக்கிறான், நல்லா அறுவடை பண்றான். அதே மாதிரி நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரத்தை அறுவடை பண்ணணும் பலமத்தரணும் சிஷியாவுக்குன்னா ஆச்சாரியா தான் முடியும். அறுவடை பண்ணோடனே அந்த கிருஷி குடியாம எவ்வளவு சந்தோஷப்படுவான், இவ்வளவு கஷ்டப்பட்டவன் இவ்வளவு நெல் வந்தது நமக்கு நிறைய. ஆச்சாரியார் இவ்வளவு கஷ்டப்பட்டு உதவி பண்ணமே எல்லாம் மோட்சம் போல வராது. பெருமாள் பண்ண விவசாயம் நல்ல ஆச்சாரியார் மூலமாக பறிச்சு இந்த விழுவத் தொழில் பயனாலே நடத்தின கிருஷி வலித்தது என்று சொன்னார். அப்படி எதிர்கூடியவர் உத்ராதரம் சத்ரபந்து இவரெல்லாம் மோட்சம்தான் பகவான். மகாபகவத் பக்தர் சொல்றேன், கடைசியில விஷ்ணு ஸ்தோத்திரம் பண்றான் உத்ராசுர பாகவதத்துல, அகம் ஹரே தவ பாத மூலே, உங்களுடைய பாத கமலத்துல நான் சேவிக்கிறேன், தாசானுதாச அப்படி நம்ம சொல்றவன். இது அவன் உத்ராசுரம் சொன்ன வார்த்தை, தாசா அனுதாசா தாசானுதாசா தாசானுதாசா தாசகான அனுதாசா அடியிருக்கடி அடியிருக்கடி அடியிருக்கடியே பவாஸ்மி பூஜகா அடியிருக்கடியாக இருப்பேன். பெருமானையும் பாதத்தை சேர்றது என்ன பலன்னா தாசானுதாசனாக நான் இருக்க வேண்டும், எனக்கு மோட்சமும் கூட வேண்டாம். வைகுண்டவா தேவி நமேபிதாசன் தேசிக சொன்னாரு, நஷ்டம் ந பரமேஷ்டியம் பிரம்மலோகமோ சொர்க்கலோகமோ எதுவும் வேண்டாம். தொன்மாலியா ஆத்மஜ தாரகே கேடு, நீ மாயினால என்ன மயக்க வச்சிருப்பேன், பிள்ளைகள் பெண்கள் மனைவிகள் இந்த மாயிலே இருந்திருப்பேன், அசக்தஜித்த இது எனக்கு வரக்கூடாது. ஆழ்வார் சொன்னார், தாயே தந்தை என்றும் தாரவேகளே மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன். இது உத்தராசம் கேட்கிறான். உடனே உத்தரனுடைய தேகத்திலிருந்து பெருமாள் போய் சேர்றது எல்லாம் பார்த்து மிகிச்சேன்னு சொல்லக்கூடிய தயாதேவி உபகாரம். இது அம்பதாவது ஸ்லோகம் சொல்லப்படுது, அம்பதாவது ஸ்லோகம் மறுபடியும் சொல்றேன். தயாதேவி திருப்பதான் ஆச்சாரிய ஆச்சாரிய முகமாக உபகாரம் பண்றார், பெருமாளுடைய கடாட்சத்துக்கு கிழக்காக பண்றார். திவ்யாங்கம் திசதி கருணே ஏசு தேசிகாத்மா க்ஷிப்ரம் பிராப்தா விளைவரம் க்ஷத்ரபந்தோதயஸ்தே விஸ்வ ஆச்சாரியாவி சிவமுகாஹ சாதிகாரோபருத்தாஹ. விஸ்வாச்சாரி சொல்லிக்கிறாரு, பிரம்மாவுத்தான் ஆச்சாரிய சொல்லி கையை தூக்கிட்டு இருப்பாள்வாதான். அதனாலே அவள்தான் நமக்கு தடையா இருப்பாள், அவ மோட்சம் கொடுக்க மாட்டான். பிரம்மா சிவன் இவரெல்லாம் இந்த ஜீவன் மோட்சம்னு நினைக்க மாட்டான், நமக்கு வேலை செய்யிட்டுவேன், நம்ம பக்தியா வரல நினைப்பா, என் எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறாவா. விஸ்வாச்சாரியாக சாதிகாரோபருத்தாக நீ காப்பாத்துற, தாய்மார் குழந்தையை காப்பாத்துற மாதிரி வத்தரா மாதேஷே ஸ்வம் முடிக்கிறார். 51 என்ன உபகாரம் என்ன பண்றான் தயாதேவி. அமிதமோர்மிஜாலமதிலங்கிபுவாம்புனிஜம் பவதி விஷாகரேஷ பலபத்தர நித்தரதி. தயாரிய போல் கூப்பிடுற தயே அதிகமனஹா. ஒரு சரக்கும் கிடையாது, சரக்கம் தான் பக்தியோகம் பண்ணலாம் உபாசம் பண்ணலாம், அதனால பிரபத்திக்கு வரும். அதிகமனஹா கை முதல் ஒன்றுமில்லை, ஞானம் சக்தி இதெல்லாம் கிடையாது, அப்படிப்பட்ட கிருபணம் ஒன்றும் கிடையாது. அதனால அழிவில்லாத தர்மஸ்வரூபம் பெருமாள் தர்ம சேது பதவியும் பெருமாளுக்கு சம்சாரத்தை தாண்டி இருக்கிறதா சேது அணை. ஒரு ஆறு தாண்டி போனோம்னா அணையை போட தாண்டிடலாம். பெருமாள் சேதுவா இருக்கா பிரம்மசூத்திரம் பெருமாள் சேதுவா சொல்லும். பெருமாள் அந்த சேது வர்றதுதான் கவலையே இல்லை. அப்போ மகோர்மி ஜாகரம் அளவில்லாத ஷடூர்மின் ஆறு அறையில் இருக்கு. சம்சார ஜாகரம் பெருமாள் அடைய வரைக்கும் சமுதிரம் தான். பெருமாள் அடைஞ்சிட்டா சமுதிரம் என முழங்காதான் காமிக்கிறான் அசீனவார் கையை காமிக்கிறோம். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாதனம் சம்சாரம் சம்சாரம் ஜனனம் மரணம் அதுதான் சம்சாரம் பேர். பெருமாள் போற வரைக்கும் தான், பெருமாள் நினைவு வர வரைக்கும் வர இதர நினைவெல்லாம் இருக்கும். சாவதாத்து இது போகணும் அது போகணும், ததா வாஞ்சா இந்து சொல்லம் போகணும் இது போகணும், மோகங்கள் பிள்ளை பெண் மனைவி அப்புறம் இந்த சுகம் அந்த சுகம் இதெல்லாம் பெருமாளுடைய சரணாலய வரைக்கும் தான் இருக்கும். பெருமாளுடைய சரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா இதெல்லாம் வேண்டாம் விருத்தம் கேட்டாலும் அது மாதிரி பிரபந்தனுக்கு அந்த தோணும் அந்த ஆறு அறைகள் போயிடும். பெரிய பெரிய அலை சம்சார சாகரத்தில் ஆறு அலை என்ன சாப்பிடுங்க சொல்றது மகோர்மி ஷடூர்மி சொல்லுவா. ஆறு விதமான அலை நம்ம அமுக்கும் ஆறு அலை வெறும் இருக்குமா ஒரு அலை போகும் வீட்டுக்கு போயிடும் மறுபடி தள்ளும் வரலாம் மறுபடி இன்னொரு வீட்டு போகும். இப்படி ஆறு அலைகள் அலக்கழிக்கும் எது இது குது பிபாசா சோக மோகம் ஜரா மரணம் பசி அப்படி ஒரு அலை தாகம் அலை மாட்டாத வேறு இதில் சோகம் துக்கங்கள் மோகம் இது போலமா அது போலமா மோகிக்கிறது ஜரா கிழத்தன்மை அப்புறம் மரணம் இந்த ஆறு அலைகளில் மாட்டாத கரையற வேண்டாமா நித்தியசனி இந்த சம்சார சாகரம் பவாம்பு நிதி இந்த ஆறு அலை சம்சார சாகரத்தில் இருந்தே இருக்கும். சமுதிரத்தில் அலை இருக்கிற மாதிரி இந்த ஜன மரணம் சமுதிரத்தில் இந்த சுது பிபாசா சோழ மோக ஜன மரண அலை இருந்துட்டே இருக்கும். அதனாலே இந்த நித்தியசனி இது நித்தியசனியா இருக்கணும். சரியே உள்ளவரும் அவன்தான் தனம் பசிதாக தான் கிடையாது, அதெல்லாம் ஒழிச்சு விட்டுருணும். அப்ப பெருமாள் திருவடியில சிவகாரி பண்ணிட்டாங்க நித்திய தனமான இவன்தான் தனமான பணம் உள்ள மட்டும் தனமா வித்யார்கள் தேசிய கூட்டர் நீ உஞ்சி வச்சிருக்க கேள்விப்பட்டேன் சகா நீ கிளாஸ்மேட்டு நீ கிருஷ்ணதேவராயன் இந்த பக்கம் வந்துரு நீ நிறைய தனம் கிடைக்கும் வைராகி வந்து சோகம் எழுதி வந்துச்சார். தனஞ்சய விவர்தனம் எத்தனை தனம் பாருங்க தனஞ்சய தனஞ்சயன்னா அர்ஜுனுக்கு பேர் விவர்தனம் அர்ஜுனே நீ தேத்தி விட்ட விவர்தனம் ஒரு தனம் இருக்கா தனம் அது கூட கோவர்தனம் கோவர்தனம் அது ஒரு தனம் இருக்கா மலையை தாங்கின அது ஒரு தனம் இருக்கா அது தனம் சுசாசனம் பிரபத்தின்ற ஒரு சுலபமான உபாசனத்தால் அடையலாம் அது சாசனம் அது தனம் இருக்கா அபாசனம் யாராலும் தடுக்க முடியாது அவன் சோனசம் சமாராதனம் நல்லவாருடைய அடிபணையிருக்க அது ஒரு தனம் எத்தனை தனம் பாருங்கள் தனஞ்சய விவர்தனம் தனம் அது கூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சோனஸ்க சமாராதனம் ஜனங்களும் பணம் இல்ல, பணம் அர்த்தம் இல்லாதே அப்ப சொல்ற இந்த ஜனங்களுக்கு அபிந்தன தனஞ்சய விசவம் தனம் தந்தனம் உள்ள தனஞ்சய பசி அஞ்சு பிராணங்கள்ல தனஞ்சயன்னு ஒரு பிராணம் இருக்கு. பிராணாபதி பண்ண மாதிரி சாப்பிடுறது பசி எடுக்கிறது, அது ஆகாரம் போடணும், வெறகு போடணும், அது போட்டால பசி சாதம் போட்டாலும் அது அணையும். அது தனம் தந்தனம் இதெல்லாம் தனம் தந்தனம் ஒன்னும் பிரயோஜனம். தனங்கள்லாம் நித்து தனியா பெருமாள் இருக்கணும். தனம் மதியம் தவபாத பங்கயம் நகா குலதனம் ஆழ்வார் ஆச்சார சொன்ன மாதிரி குலதனம் அவளே வேண்டணும். அதுதான் வேண்டுகோள். சம்சாராக்கிய மகிழ் திலகௌ மஜிதாம ஸ்துதா மண் சம்சாராண்ணம் எனக்கூடிய ஒரு கடலே அறிஞர் இருக்கும் நீ காப்பாத்து. அதே எது சக்கரவர்த்தி பலபத்த பத்தனம் திருவாரூர் திருவிழியாகிற பட்டணம் சொன்னார். திருவிழியா ஒரு பட்டணம், பத்தனம் பட்டணம். இங்க பெருமாளுடைய பட்டணம் எது சக்கரவர்த்தி பதபங்கஜ பத்தனம் எதிராக ராமானுஜர் திருவிழிய பட்டணமா சொல்றார். இப்படி இந்த பாசகத்தினாலே பெருமாளுடைய திருவிழிய தினம் சமுதாய சாகத்திலிருந்து அதை காப்பாற்றவிடும் நித்திய தினமாக ஆகிறான் அவன் அடைஞ்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 51 ஸ்லோகம். அதிகிரவணோதி ஜந்து அதிகம்யதயே பவதி அசிசில தர்ம சேது பதவியும் ருஜிராமஜிராதி அமித மகோர்மிஜாரம் அதிலங்க பவ அம்புனிஷம் பவதி விஷோ அத்தேல பல பத்தன நித்தியதனி. திருமாலி திருவிழியார் பட்டணத்தை நம்ம அறிகிறோம். சீனவாசனுடைய திருவிழியின் பட்டணம் அபிமுகபாவசம்பவினாம்பவினாம்பவினாம்கூடகதிமதாவகாவசிதையே சமதிசரஸ்வதி அகப்பதிபதம் சமயதி அகம் அப்பதிகம் பாபத்தெல்லாம் போகக்கூடிய தயாதேவி என்ன உபகாரம் பண்றார். தோஷமே இல்லாத ஜலம் தீர்த்தம் பேரு, பெருமாள்கள் தீர்த்தம் பேரு, ஆச்சாரர்கள் தீர்த்தம் பேரு. அது சிறுமே அந்த தீர்த்தம் கணக்கு தெரியும், கணக்கு தெரியாது. அதனால நீ சரஸ்வதி தேவி மாதிரி சரஸ்வதின்ற நதி சில ஊர்ல தெரியும், சில ஊர்ல தெரியாது. திருவேணி சங்கமத்தில் அப்படி காணலாம் காணலாம் யமுனா கங்கை சரஸ்வதி அங்கே சேரது. அதுக்கு முன்ன வேற இடம் எங்க அந்தரவாயின் பூமியிலேயே ஓடும். அதனால கிருபை இருக்கே சிறம் தெரியும் தெரியாது. சம்சாரியார நிவர்த்தி பாபங்களை நிவர்த்தி பண்ணணும்னா சீக்கிரம் போக்குறா, சீக்கிரம் தெரிஞ்சு போக்குறா, தெரியாதையும் போக்குறா, தெரியாதையும் போக்குவா. பெருமாளுக்கு சில நியமங்களை உபகாரம் பண்ணி உபதேசம் பண்ணி நம்மளை காப்பாற்றுவா. அப்படிக்கக்கூடிய அந்த 52 அபிமுக பாவ சம்பத்து, சம்பத் பெரிய தனம், சம்பத்னா தனம், செல்வங்கள், செல்வம் பலவிதம், நிறைய ஐகிரிய சம்பத்து, ஆமுஸ்வரிய சம்பத்து, பகவான் அடைய சம்பத்து, மோக்ஷ சம்பத்து, எத்தனை சம்பத்துக்கு சாதகர்களை கேட்கும்போது சாந்த சம்பத்து, சாந்தங்களை பண்ணக்கூடிய அதிகாரம் வேணும், அந்த சம்பத்து வேணும் பிரார்த்திக்கிற மொழி சுவாமிகளை அதிகார சம்பதஸ்து இது பவந்த மகாந்த அனுதந்த ராணாத கடலை முதல்ல பிரார்த்திக்கிறோம். சாந்தம் அந்த அதிகாரமே எனக்கு இருக்கா இல்லையா இவ்வளவு பாபி பயந்து கேட்கணும். அந்த அதிகார சம்பத்தை குறிக்கோள் கேட்க மொழி. அது மாதிரி அபிமுக அபிமுக பாவ சம்பத் பெருமாள் எதிர் நிற்கிறது அவன் நம்மளை பார்க்கறது சம்பத் இல்லையா, அது கிடைக்குமா? அது அதனால ஆச்சாரியால் கிடைக்கிறதே ஆறு விதமான சம்பத்து ஓடும் சொல்லலாம். ஈஸ்வரம் எதிர்ச்சாதுரம் ததா விஷ்ணு அக்ராட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கெஞ்ச சாத்விகை சம்பாஷணம் ஷட்டிகேதாஹி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவ. நமக்கு ஐசங்கர் ஆண்டவன் ஆச்சாரியார் வேற கழிச்சுதா, நம்ம நவீனம் கழிச்சுதான். ஆஹா, நம்ம கழிச்சுதான் எப்படி கழிச்ச உனக்கே தெரியாது. ஒரு ஆச்சாரிய நீ ஆறு விதமான சமாச்சாரத்தை நீ ஏந்து வந்துடும், அப்பதான் ஆச்சாரியம் கழிச்சிருப்பா. கழிச்சுதான் சந்தேகப்படாது, எப்படி கழிச்சிருப்பாள். ஈஸ்வர சௌகார்த்தம் பெருமாள் உன் பேர கிருப வைக்கணும். இந்த ஜீவன் ஈஸ்வர் இந்த ஜீவன் ஒரு ஆச்சாரியன் அழகிட்டோம் மோட்ச பிரபோஜனம் பெறட்டோமே, உன் பேர் ஒரு நல்ல எண்ணம் வரணும் பெருமாளுக்கு கொஞ்சம் வருமா, அது முதல் காரணம். இருச்சாதுகளும் நல்லா சரியாதே சில சூரம் பண்ணுவான், கரவு வாங்க போவான், பிரதட்சிணா போக வேண்டியது கோவில இவருக்கு தெரியாதே காப்பாத்துவான், சத்திரவன் ஆச்சாரியன் காப்பாத்தின மாதிரி நமக்கு தெரியாதே வந்தா பெருமாள் கணக்க வச்சுருவான், உனக்கு தெரியாது. ரெண்டாவது காரணம் ஆச்சாரியன் வரத்துக்கு ஆச்சாரியன் அடையத்துக்கு விஷ்ணோ கடாட்சம் முதல்வர் நல்ல எண்ணம் ஒண்ணுன்னார் ஈஸ்வரனுடைய. இப்ப கடாட்சம் கடக்கன் போறோம், அது அடுத்தது மூணாவது காரணம் பெருமாளுடைய விஷ்ணுவுடைய கடாட்சம் வேணும், அது இருக்கணும். அப்ப ஆச்சாரியம் கிடைப்பான். அத்வேஷம் சில பேருக்கு கண்டாகரணம் இது மாதிரி பெருமாண்டிய துவேஷம் வரும் சில பேர், பெருமாள் என்ன வசதி அப்படி கூட தோணும் சில பேர். பௌண்டரிக வாசுதேவன் பாகவதத்தில் பார்த்த மாதிரி நான் தான் வாசுதேவன், நான் தான் சங்கரிகள் வச்சு நிற்கிறேன்னு பெருமாண்டிய துவேஷம் வரும். அது இல்லாத இருக்கிறது ஒரு காரணம் ஆச்சாரியம் வரத்து. ஆதி முக்கியம் இந்த சாத்விகை ஆதி முக்கியம் இதான் இந்த ஸ்லோகத்துல. அவளுக்கு நேர பண்ணணும், நீ அவ எதிரே பண்ணாம நின்றாலே அது ஒரு காரணம் கேட்பா, நீ யாரா எந்த ஊரும் எந்த ஆச்சாரியா என்ன பண்றீங்க வேதாந்தியம் இருக்கா சாஸ்திரம் இருக்கியா சமாசனாச்சா பிரபத்தி தான் கேட்பாரு இல்லையோ, கேட்டாலும் எதுதான் எது இருக்கு எது இல்லை சொல்லுவான், கடத்தி வச்சிருவான். சம்பாஷணம் ஆதிமுக்கியம் இதெல்லாம் ஆச்சாரிய இவ்வளவு இருந்தா உனக்கு ஆச்சாரியம் கிடைச்சுதான், நம்ம கிடைச்சுதானே இத்தனை காரியம் நம்மளுக்கு வந்ததுன்னு அர்த்தம். அதான் இங்க ஆரம்பிக்கிற அபிபூத பாவ சம்பத்து தயாதேவியே அபி பெருமாள் நமக்கு அனுகூலம் இருக்கா, நானும் அனுகூலம் இருக்கேன். அபிசம்பவிதாம்பவிதம் அபிமுகம் வேணும், அது அபிமுகம் இருந்தாலும் பெருமாள் கிட்ட சேர முடியும். விமல ரசாவகா நிர்மலமான ஜலம், அது சரஸ்வதி கங்கை கொஞ்சம் கிளங்கி இருக்கும், யமுனை கருப்பா இருக்கும், சரஸ்வதி நதியின் ஜலம் தெல்ல தெளிவா இருக்கும். மூணு கலர் தான், மூணு கலர் தான் தெரியும் அந்த திருவேணியில, அது மறந்தியோட திருவேணியில நேரம் தெரியுது. அப்போ பகிராம் பகிராம சம்சாரசார ஜலம் வந்து உழைந்து வரக்கு நிறுத்திக்கே முடியாத பாபம் இருக்கு, அது சிறக்க பெருமாள் போகும் போகிறாளா உடனே அவ்வளவு சீக்கிரம் போறான். ஆகு முக்கியம் பெருமாளே இவரை பாரு அப்படி சொல்லி சொல்லி பாபத்தை போக்க இருக்கிறான். இல்ல சம்பத் ஆகு முக்கியம் பெருமாள் பார்த்தா அவர் என்ன வேணும், அவன் பயிரில் பார்ப்பானா, அவன் இதை நிப்பானா, ஆபிமுகமே சம்பத்து அவன் எதிரை வந்து பார்க்கிறவன் சம்பத்தை உண்டாக்கணும். ராயணி தேவி வடிவத்துவன் சாத்து கோதாசிரியில பெருமானமளையும் பார்க்க போதவன் கழகம் ஏன் தெரியுமா, அது சீதை பூஜை காரணம். பெருமானமலை பார்க்கவே மாட்டார், நான் கோவில் வந்து முகத்தை திரும்பி போறான், அவன் திரும்பாத நேரம் இருக்கிறேன் என்ன காரணம். இந்த பக்கம் ஸ்ரீதேவி பெருமனை ஏற்றுக்கொண்டா நீனா சிவாஜி பண்ண மூகத்தை திருப்பிக்கிறார், இந்த பக்கம் பூதேவி இவர் ஏற்றுக்கொண்டா ரெண்டு பேரும் சிவாஜி பண்ண ரெண்டு பேரும் பார்க்கவே நேரம் பார்த்துக்கலாம். ஆதிமுக்கியம் ஈஸ்வரன் அறிமுகம் வேணும், அப்படி திருமணியில சீனமாவது அறிமுகமும் வேணும். ஏதாவது பண்ணா போதும் நல்லையோ குருசேகர ஊனே செல்வத்து உடல் விரும்பியாக வேண்டேன் சம்பத்து, இந்த சம்பத்து தனங்கள்லாம் வேண்டாம், அது உடம்புன்னா கொழுக்க ஒழுக்க வைக்கும், அதான் இந்த விரைவு வேண்டாம். கிருஷ்ணனுடைய கிருகாக்கடாட்சம் வேணும். ஆடேழ்வென்றான் அடிமைத்திரமல்லால் அவங்ககிட்ட தாசபக்தி கஞ்சினும் வேணும். ஏழு எழுது வென்றானே கிருஷ்ணன் நெப்பின்னி நாயகன் அவன் திருப்பி வேண்டும். பூனேறு சங்கம் எடுத்து அவன் தான் பாலாஜி சொல்லக்கூடிய சீனிவாசன் அவன் நிற்கிறான். அப்படி புரிஞ்சு கங்கை மண்ணை நிற்கிறது சங்கு சங்கியை சாந்தி இருக்கணும், கங்கை என்ன வேணும் கேட்கலாம். பூரேறு சங்கம் எடுத்தான் சந்தேன் எடுத்து கோனேறி வாழ் ஏறி இரவு குரு பட்சியா போகும், எனக்கு வேற சம்பத்து வேண்டாம் சொல்லி குருசேகர அனுபவம். இதுதான் சம்பத், என்ன சம்பத்து, ஆக முக்கிய சம்பத் பெருமான் நம்மளை பார்க்கணும். இதுதான் இந்த 52வது ஸ்லோகம், ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். அபிமுக பாவ சம்பத் அபிசம்பவினாம் பவினாம் கொஞ்சது உபலட்சிதா கொஞ்சது அவங்குர கூடகதி விமதனசாவக விஷகதீசரே பவதி சபதி சரஸ்வதீவ சபையது அகபம் அகம் அப்பதிகம் உபன்யாசம் முடியுது. கவிதா கேசிம்மாயிரம் கவிதை வெங்கடேராய் வேதாந்த குருவே நமஹா.